Nation, Cash to Filats, OG Das, Let's go Nanba. Sette vorendi una pakkaila, Bintanga rendi una nenakaila. Sette vorendi una pakkaila, Bintanga rendi una nenakaila. அத்தம்மகள மிஞ்சு புட்ட சத்தியமா கொண்டுட்ட உன்னை விட எந்த பொண்ணோ இடு இல்லப்போ ஸ்கூட்டர் வண்டியில உன்னை ஏத்திக்கணும் இல்ல காரில் போகணும்னா கைங்க பிஞ்சம் கொடுக்கும் செத்தே போனேண்டி உன்னை பக்கையில் தாங்காரேண்டி உன்னை நினைக்கையில் செத்தே போனேண்டி கையில வெண்டாகாடேண்டி ஒன்ன கையில காத்திருந்து காத்திருந்து ஓடுது இங்க முன்னால சத்தியமா ஒன்ன தவிர வேற பொண்ண பார்க்கல இவ்வளவு வயசு கடந்து இந்த பார்க்க வீணா போகல ஒரு தடவை பிரேஸ் பண்ணி மை புஷ் பண்ணால இருக்க செல்ல மாத்து டிக்கிதம் ஆசை நம்ம காபி ஷாப்ல உட்காந்து அற அமர பேச நம்பர் எல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் பள்ளிய வீட்டுல எல்லாம் தூங்கிட்டோம் அப்புறம் சொல்றாங்க சட்டி காஞ்சி கிடக்குது யாரும் தோசை சுடுவோம் இல்ல அது முடிவு இல்லனா எல்லாம் போயிடும் சொல்லலாம் எந்த நிம்மை ஒரு ஒண்ண பார்க்கும் போது அவ காலமாக காரி துப்புனாலும் தொடச்சிட்டு மீண்டும் வருவோம் கொஞ்சம் ஆயிரம் பேர் வந்தா கூட நீதான் செல்லும் அண்ணன் தம்பி எத்தனை பேரு சொல்லி விட்டு போப்போ எல்லாருமே மச்சான் தானே சொந்தமாக்கினோ நான் காதுல கட்டுக்காம் போட்டு உன்னை மயக்கிட வந்தவனா இன்னும் கனவுல கனவுல பார்த்து உன்னை ரசிக்கிற நான் இப்போ ஏ ரோசம் எங்க அது போச்சு புள்ள உன்னை தேடி ஓடி நம்ம காஞ்ச ஒன் டே வென் ஐ வாஸ் பாசிங் பை பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு வெயிட்டிங்கா எனக்கு ஜாப் இல்ல இருந்த கேஷ் மாமனா சும்மா இல்ல சுத்தே போனேண்டி உன்ன பக்கையில பின்தாங்காரேண்டி உன்ன நினைக்கையில சுத்தே போனேண்டி உன்ன பக்கையில பின்தாங்காரேண்டி உன்ன நினைக்கையில அத்தம்மகள மிஞ்சு புட்ட சத்தியமா கொண்டுட்ட உன்னை விட எந்த பொண்ணோ இடு இல்லப்போ ஸ்கூட்டர் வண்டியில உன்னை ஏத்திக்கணும் இல்ல காரில் போகணும்னா கைங்க பிஞ்சம் கொடுக்கும் செத்தே போனேண்டி உன்னை பக்கையில பின்தாங்காரேண்டி உன்னை நினைக்கையில செத்தே போனேண்டி உன்னை பக்கையில Another historical collaboration. The comeback of OG Nanba. A cash feeling, some magical touch. You might be the player, baby. I'm your coach, Bonet. OG Das, cash to feelings. We love you all, the classical guys. போனேண்டி உன்னை பக்கையில பின்தாங்காரேண்டி உன்னை நினைக்கையில சுத்தே போனேண்டி.